ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் எமது இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப இருந்து தொடர்களிலே பித்அத்துகளுடைய சில விடயங்கள் சம்பந்தமாக மார்க்கத்திலே ஏற்படுத்தப்படக்கூடிய சில நூதனமான விடயங்களுடைய சில விளக்கங்களை பார்த்தோம். அதன் தொடரில் நாங்கள் பித்அத்துகளுடைய எச்சரிக்கை சம்பந்தமாக அல் குர்ஆனில் இறைவன் கூறியிருக்கக்கூடிய ஒரு சில செய்திகளை இன்று பார்ப்போம். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த பித்அத்துகளுடைய விஷயங்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக பல சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இன்று மாத்திரமல்ல, அன்றைய காபிர்களுக்கு கூட அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை பின்பற்றாமல் இருக்கின்ற பொழுது அவர்களுக்குரிய தண்டனை என்ன, அவர்கள் பெறக்கூடிய அந்த இறுதி நாளிலே அவர்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் என்ன என்பதை அல் குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் விவரித்திருக்கின்றான். எனவே பொதுவாக அல் குர்ஆனுடைய வசனங்கள், அல் குர்ஆனுடைய வார்த்தைகளை எடுத்து நோக்கும் பொழுது அவைகள் உண்மையில் சிலர் சொல்லுவார்கள், இது காபிர்களுக்கு இறக்கப்பட்ட வார்த்தை, இது காபிர்களுக்காக இறக்கப்பட்ட வசனம் என்று சொல்லிவிடுவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உண்மையிலே அல் குர்ஆன் என்பது இந்த மனித சமூகத்துக்காக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு கியாம நாள் வரைக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நூல் தான் இந்த அல் குர்ஆனாக இருக்கிறது. அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நூல் வடிவத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய கலாம் தான் இந்த அல் குர்ஆன். எனவே இதனுடைய வார்த்தைகள் அது காபிர்களுக்கு இறக்கப்பட்டாலும் சரி, அல்லது ஏனைய நபிமார்களுடைய கூட்டங்களுக்கு இறக்கப்பட்டாலும் சரி, அதிலே இருந்து பெற வேண்டிய படிப்பினை எல்லோரும் மக்களுக்கும் தான், எல்லா மக்களுமே அதிலே இருந்து படிப்பினை பெற வேண்டும் என்ற பொருட்டில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களை இறக்கியிருக்கின்றான். உண்மையிலே நாங்கள் பார்த்தால் அல் குர்ஆனுடைய வசனங்கள் எதுவுமே நாங்கள் இன்று இருக்கக்கூடிய காலத்தில் இறங்கவில்லை. 1400 வருடங்களுக்கு முன்னால் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சஹாபாக்கள் அன்றிருந்த குரைஷி காபிர்களுக்கு மத்தியிலே தான் அந்த வசனங்கள் இறங்குகின்றன. எனவே பிற்காலத்திலே யாரும் சொல்ல முடியாது இன்றைய காலத்துக்கு இந்த குர்ஆன் பொருந்தாது என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இறக்கப்பட்டாலும் சரி, கியாம நாள் வரைக்கும் அத்தனை மனித சமூகத்துக்கும் ஜின்களுக்கும் சேர்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை எடுத்து நடக்குமாறும் அதிலே தவிர்க்குமாறு கூறப்பட்ட செய்திகளை தவிர்த்து நடக்குமாறும் பணித்திருக்கின்றான். எனவே அந்த அடிப்படையில் நோக்குகின்ற பொழுது நாங்கள் ஒரு சில ஆயத்துகளை பார்த்தால், உண்மையிலே அன்றைய காபிர்கள் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை பின்பற்றுமாறு, என்னை ஏற்றுக்கொள்ளுமாறு, இந்த குர்ஆனுடைய வசனங்களை ஏற்று இஸ்லாமிய வாழ்க்கையிலே வாழுமாறு சொல்லுகின்ற பொழுது அந்த காபிர்களுடைய நிலைப்பாடு எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை பற்றி அல் குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்லுகின்ற பொழுது, வைதா கீல லஹுமுத்தபியூ மா அன்ஸலல்லாஹு قالوا بل نتبع ما الفينا عليه ابانا அவ்வளவு காண ஆபாவும் அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய 170வது ஆயத்திலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லுகின்றான், வைதா கீரலகும் அவர்களுக்கு சொல்லப்பட்டால், என்ன சொல்லப்பட்டால், இத்தபியூ மா அன்ஸலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை, இந்த சத்தியத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், இதை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டால் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அந்த குறைசி காபிர்கள், அந்த அறியாமை காலத்திலே வாழ்ந்த மக்கள் எப்படி தெரியுமா சொல்லிக் கொண்டிருந்தார்கள், நாங்கள் எங்களுடைய தாய் அதாவது தகப்பன்மார்களை எந்த விடயத்திலே நாங்கள் கண்டோமோ, அவர்கள் எப்படிப்பட்ட மார்க்கத்திலே இருப்பதை நாங்கள் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம், நாங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இஸ்லாத்தை அல்லது இந்த குர்ஆனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அன்றைய காபிர்கள் தவிர்ந்து கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு என்ன சொல்கின்றான் தெரியுமா, அதாவது தொடர்ந்து சொல்கின்றான், அவ்வளவு காண ஆபாவுகும் செயல்வளாயத்ததும், அல்லாஹ் கேள்வியாக கேள்வி கேட்கின்றான், அவர்களுடைய தகப்பன்மார்கள் அவர்களுடைய தந்தைகள் எதையுமே மார்க்கம் என்ற ரீதியிலே அறியாதவர்களாக, அதாவது சத்தியம் இதுதான் என்று புரியாமல் செய்திருந்தாலுமா இவர்கள் அதாவது இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், எதையும் அறியாதவர்களா இருந்தாலுமா அவர்கள் நேர்வழியிலே இல்லாவிட்டாலுமா இவர்கள் நாங்கள் அவர்களைத்தான் பின்பற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எச்சரிக்கையாக அந்த ஆயத்தை இறக்கி வைத்திருக்கின்றான். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த ஆயத்திலே தெள்ள தெளிவாக ஒரு மனிதன் இந்த சத்தியத்தை ஏற்று நடக்க வேண்டும், குர்ஆன் வந்துவிட்டால் அதனுடைய வசனங்கள் வந்துவிட்டால் பிதுஅத்துகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது, அவைகளை தவிர்ந்து இந்த சுன்னாவை பின்பற்ற வேண்டும், குர்ஆனை பின்பற்ற வேண்டும், நபி வழியை எடுத்து நடக்க வேண்டும், இதுதான் எங்களுக்கு வெற்றிக்குரிய வாழ்க்கை என்பதை அல் குர்ஆன் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ قَالُوا بَلْ نَتَّبِعُ مَا وَجَدْنَا عَلَيْهِ آبَاءَنَا. அதே போன்று சொல்லுவார்கள். அல்லாஹ் வேறொரு ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான், அவர்களிடத்திலே அல்லாஹ் இறக்கியிருக்க கூடிய இந்த குர்ஆனை பின்பற்றுங்கள், இந்த வேதத்தை எடுத்து நடந்து கொள்ளுங்கள், இது உங்களுக்கு வெற்றிக்கான வழி என்று அவர்களிடத்திலே சொல்லப்படுகின்ற பொழுது அவர்கள் என்ன சொன்னார்கள், காலூ பல் நத்தபியூ மா வஜதுனா அழகி ஆபாமா, எங்களுடைய ஆபா ஆனா எங்களுடைய பெற்றோர்களை நாங்கள் எங்களுடைய தந்தைமார்களை எதன் பேரிலே நாங்கள் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம், அவர்கள் என்ன விடயங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினமும் நாங்கள் என்ன செய்கின்றோம், இன்றும் கூட எங்களுடைய ஊர்களில் எடுத்துக்கொண்டால் எங்களுடைய இந்த இலங்கை நாட்டிலே, இந்தியா நாட்டிலே, இதே போன்று இன்னும் பல அதாவது தெற்காசிய நாடுகளில் எடுத்துக்கொண்டால் இந்த பிதுஅத்துகள் மலிந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, அவர்களிடத்திலே இவைகளை பின்பற்றாதீர்கள், இவைகள் உங்களுக்கு சிறுக்கை ஏற்படுத்தும், மார்க்கத்துக்கு முரணான விடயங்களாக இருக்கின்றன என்று சொல்லிவிட்டால் அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன, அவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன? அன்பு அந்த சகோதர சகோதரிகளே, அவர்கள் குர்ஆனிலே இப்படி இருக்கிறது சொல்கிறார்களா, ஹதீஸிலே இப்படி வந்திருக்கிறது சொல்கிறார்களா, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு தான் நடந்து காட்டினார்கள் என்று சொல்லுகின்றார்களா? இல்லை சகோதர சகோதரிகள், என்ன சொல்லுகின்றார்கள், எங்களுடைய பெற்றோர்களுக்கு விளங்கவில்லையா, இதற்கு முன்னால் ஆலிங்கள் வாழ்ந்து மறக்க மரணிக்கவில்லையா, இதற்கு முன்னால் எத்தனையோ சேகுமார்கள் உலகத்திலே வாழவில்லையா, இந்த நாதாக்கள் இந்த குதுப்மார்கள் பெரியவர்கள் வலிமார்கள் என்று வாழவில்லையா, இப்படியான காரணங்களை சொல்கின்றார்களே தவிர இவர்கள் குர்ஆனிலே இவ்வாறு இருக்கிறது, அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலே இவ்வாறு நடைபெற்றிருக்கிறது, உமர் ரலியல்லாஹு காலத்திலே இப்படி நடத்திருக்கிறது, ரசூலுல்லாஹ் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது சகோதரர்கள் சகோதரர்களே. எனவே நாங்கள் அதாவது அன்று அல்லாஹு தஆலா எந்த வசனத்தை அவர்களுக்கு இறக்கினானோ அந்த வசனத்துக்கு உட்பட்டவர்களாக நாங்களும் என்ன பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்தவர்கள் இவர்கள் எதனை செய்து கொண்டிருந்தார்களோ அதைத்தான் நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோம், அவர்கள் நேர்வழியிலே இருந்தார்கள் என்று விளங்காமல் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, முன்னால் வாழ்ந்து மறைந்தவர்களை நாங்கள் காபிர்கள் என்று சொல்லவில்லை, முன்னால் வாழ்ந்து மறைந்தவர்கள் அதாவது தெரியாமல் செய்திருந்தால், மார்க்கம் என்று விளங்காமல் செய்திருந்தால் அவர்களை சில வேளை அல்லாஹ் மன்னிப்பான், சில வேளை தண்டிப்பான், அது எங்களுக்கு பொறுப்பல்ல அந்த விடயம். ஆனால் நாங்கள் தெரிந்து கொண்டே இவைகளை அறிந்து கொண்டே இதுதான் சத்தியம், இதைத்தான் பின்பற்ற வேண்டும், இதுதான் மார்க்கத்துக்கு உட்பட்ட விடயம் என்று இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்டதற்கு பின்னாலும் கூட பிடிவாதத்தனமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இது புதிய கொள்கை, இது விதத்தின்றி இவர்கள் சொல்லக்கூடிய விடயமெல்லாம் குர்ஆனிலே ஹதீஸிலே இருக்கிறது என்று மன்னிப்பிக் கொண்டு பொய்யான காரணங்களையும் குற்றச்சாட்டுகளையும் சொல்லிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்குரியவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அதாவது அல் முவத்தா சொல்லக்கூடிய கிரந்தத்திலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான், ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், தரக்து ஃபீக்கும் மா இன் தமஸ்ஸத்தும் பிஹி லன் தலில்லு, நான் உங்களுக்காக வேண்டி விட்டுச் செல்லக்கூடிய விடயம் எது தெரியுமா? அதை நீங்கள் பின்பற்றிருக்கும் காலமெல்லாம், அதை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் வள்ளி தவற மாட்டீர்கள் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சொன்ன விஷயம் என்ன? கிதாபுல்லாஹி வசுன்னதி. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், என்னுடைய, அதாவது முதலாவதாக சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய குர்ஆன். இந்த அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்கள் எடுத்து நடக்கின்றீர்கள். அதே போன்று வசுன்னதி, என்னுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றுகின்றீர்கள். இந்த இரண்டையும் செய்யும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்னான நாவினால் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். ஆக அன்ப அந்த சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை எடுத்து நடக்க வேண்டும், எப்பொழுது குர்ஆனை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அன்று எங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியை நாங்கள் காணுவோம். எங்களுடைய உலக வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் வெற்றியை தருவான், மறுமையிலேயும் வெற்றியை தருவான். அன்பான சோர்களே, பிதுரத்திலே செய்து செய்து மார்க்கத்திலே இல்லாத அனுஷ்டானங்களை எங்களுடைய மார்க்கம் என்ற அடிப்படையிலே செய்கின்ற பொழுது அல்லாஹ் உலகத்திலேயும் தோல்வியை வைப்பான், மறுமையிலேயும் தோல்வியை தருவான். அன்பான சோர்களே, இந்த விதத்தான எந்த விடயத்தின் மூலமாகவும் எங்களுக்கு வரகத்து கிடையாது, எந்த விடயத்தின் மூலமாகவும் உலகத்திலேயும் ஆகரத்திலேயும் நன்மை கிடையாது. மாறாக நாங்கள் அல்லாவினால் தண்டிக்கப்படக்கூடியவர்களாக மறுமையிலே அல்லாவிடத்திலே நன்மை என்று செய்த இந்த விதத்துகளின் மூலமாக தண்டனை பெறக்கூடிய நிலைதான் ஏற்படும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான சகோதர சகோதரிகளே, இதனுடைய தொடர்ச்சியிலே இன்னும் சில விடயங்களை நாங்கள் அடுத்த அமர்விலே ஆராய்வோம். வல்ல அல்லாஹ் சத்தியத்தை ஏற்று அதன்படி நடப்பதற்கு எனக்கும் உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நேரான வழியையும் நல்ல தௌஃபீக்கையும் தருவானாக என்று கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.